சரி பண்ணுங்க, எனக்கு நான் பாடுறேன் மைக் சரி பண்ணுங்க, அப்படி திரும்பிக்க, அப்போ தானே பாட முடியும். அப்படி பாடு, ரெடி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் ஏன் லிரிக்ஸ் நீ பாடக்கூடாது, ஓ லிரிக்ஸ் நான் பாட மாட்டேன். டீல்? எஸ், ஸ்டார்ட். வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ எவ்வளோ வயசானாலும் இன்னும் தன்னுடைய அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிற எல்லா மகள்களுக்கும் இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம், எங்களோட கனா டீம்ல இருந்து. ஓகே, சூப்பர் சூப்பர்பா.